கவிதை காலம் உள்ள காலம் வரை நீதான் எந்த முதல் குழந்தை நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது கண்கள் மறுமுறை பார் என்றது என்றால் அது பூவின் வடிவம் ஆனால் உள்ளே அது தீயின் உருவம் காதல் வந்தால் இந்த பூமி நழுவும் பத்தாம் கிரகம் ஒன்றில் பாதம் பரவும் காதல் வந்து நெஞ்சுக்குள்ளே நுழையும் ஒரு தட்ப வெப்ப மாற்றங்களும் நிகழும் காதல் வந்து கண்ணை தட்டி எழுப்பும் அது ஊசி ஒன்றை உள்ளுக்குள்ளே அனுப்பும் இந்த காதல் வந்தால் இலை கூட மாலை சுமக்கும் காதல் என்ற வார்த்தையிலே ஒன்றாய் சேர்ந்து நாம் தொலைவோம் காதல் என்ற காற்றினிலே தூசி போல நாம் அலைவோம் நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது ரெண்டு கரங்களும் சேரென்றது உள்ளம் உனக்குத்தான் என்றது சத்தம் நின்றி உதடுகளோ முத்தம் எனக்கு தாய் என்றது உள்ளம் என்ற கதவு